ஆற்றில் கள்ளழக வந்திறங்க போறாரையா, எட்டு ஜில்லா எல்லை வர ஆட்சி செய்ய வராரையா, உங்க ரகம் தலையில் வச்சு நாமெல்லாம் பொங்கி வந்து ஆடிடுவோம், எட்டு கட்டம் எட்டெடுத்து அழகர அழக பாடிடுவோம், தந்திரதோம் தந்திரதோம் தந்திரதோம் தந்திரதத்தோம். எதிர் சேவை மக்கள் காண பல்லாக்கில் கள்ளழக குறிப்பாக காட்சி தந்தாரையா, சித்திரையில் கள்ளழக சீற்றம் கொண்ட செய்தி கேட்டு பட்டயத்தின் காரர்களும் சீர்பாதம் சுமந்து வந்தாரையா, காசு இன்றி உண்டியல உடைத்தாரையா, அன்று முதல் கள்ளர் என்று அழகரும் அன்பாய் அழைக்கப்பட்டார்.